ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಹಂ ತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತಲಕ್ಷ್ಮಣಮುನೀಂದ್ರಕೃಪತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮಸರಸೀರುಹಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀವಾಸಯೋಗೀಶ್ವರಗುರುಪದಯೋರರ್ಪಿತಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮಚ್ಛ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯಮುನಿ ಕೃಪಯಾಪ್ರಾಪ್ತಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶಪದೇ ಸಮರ್ಪಿತಭರಂ ಶ್ರುತ್ಯಂತರಾಮಾನುಜ ಶ್ರೀಯೋಗೀಂದ್ರಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತಶ್ರುತ್ಯವದಂ ಸಯುಗ್ಮಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀಶ್ರೀವಾಸಮುನೀಂದ್ರದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ವಿಷಜಲಾಪ್ಯಯಾದ್ವ್ಯಾಲರಾಕ್ಷಸಾತ್ ವರ್ಷಮಾರುತಾದ್ ವೈದ್ಯುತಾನಲಾತ್ ವೃಷಮಯಾತ್ಮಜಾದ್ ವಿಶ್ವತೋ ಭಯಾತ್ ಋಷಭತೇ ವಯಂ ರಕ್ಷಿತಾಮುಹು. ಎಂಬರ್ಮಾನ್ ಕಣ್ಣನ ವಂದು ಕಾಣಾದ ಗೋಪಿಯರ್ಗಳ್, ಅದಾವದು பெருமாள் வந்து ராசக்ரீடை நடத்திண்டே இருக்கும் பொழுது இந்த கோபிகைகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு அனுகூலமா வந்து இந்த ராசக்ரீடைய வந்து அனுகிரகம் பண்ண பெருமாள், இவர்களுக்கு கர்வம் மேலிட்டதுனால, கோபிகைகளுக்கு பெருமாள் நம்ம கூட தான் இருக்கேன்ற கர்வம் மேலிட்டதுனால இவர்கள் என்ன பண்றா, அந்த கர்வத்தின் அதீத வெளிப்பாடு பெருமாள் நடுவுல மறைஞ்சுட்டார். அந்த பெருமாளை தேடும் விதமா அழகா அவர்கள் காடெங்கும் தேடுறா பெருமாளை. ஹாமல்லிகே மாலதி பாலவல்லயா வல்யா அப்படின்னு, அதாவது சூத்த மரம், அதாவது மாமரத்தை கேட்கிறா. ஹா சூத்த, அதாவது சூத்த மரமே, சம்பக மரமே, கர்ணிகாரமே, அதே மாதிரி மல்லிகை மரமே, இளங்கொடிகளே, சின்ன சின்ன பால வல்யாகனு, பால வல்யாக அதாவது சின்ன சின்ன இளங்கொடிகளே, இப்படின்னு எல்லாரையும் கேட்டு கிமீக்ஷதோ நோ ஹிருதயை கச்சோரஹா இத்யாதிதாஸ்த்வத் பிரவணாபிலே புஹூம், அதாவது எங்கள் மனதை வந்து மொத்தமா கவர்ந்து சென்ற இந்த கிருஷ்ணனானந்த எம்பெருமான் உங்களால பார்க்கப்பட்டானா அப்படின்னு கேட்கும் விதமா அவர்கள் தேடுதல் இருக்குன்னு சொல்லப்படுறது. அப்ப அந்த எம்பெருமான தேடும் பொழுது அவனை நினைச்சு உருகி பாடின பாடல்கள் தான் இப்ப நாம கோபிகா கீதம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, துஷ்டர்களை எல்லாம் நிகரம் பண்ணி, அதாவது துஷ்டர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை எல்லாம் காப்பாத்தின எம்பெருமான் கண்ணனே, ஏன் எங்களை காப்பாத்த வரலன்னு அவ கேக்குறா. உரிமையோட கேக்குறதான், உரிமையோட கேக்குறா. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்னன்னா, அந்த காளியன் வந்து அந்த யமுனையில இருந்து எவ்வளவு அட்டூழியம் பண்ணான், அந்த அதாவது அந்த மடு, அதாவது அந்த அந்த ஜலக்கரைய மொத்தத்தையும் விஷமாக்கினான். அதான் ஆண்டாள் சொல்லும் பொழுது நாச்சியார் திருமொழியில சொல்றா, எப்படிப்பட்ட அந்த காளியன் மடுவை கலக்கி எம்பெருமான் வந்து காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கைக்கரைக்கெண்ணை உயித்திடுவேன் அப்படின்னு ஆண்டாள் சொல்றான். அதாவது எம்பெருமான் வந்து அந்த என்ன கைகண்ட யோகம் தடவத்தீரும் அப்படின்றா, அதாவது எனக்கு இருக்கக்கூடிய இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த தாபமானது, இந்த வியாதியானது போகணும்னா அது ஒரு ஸ்பெஷல் டாக்டர் டைஷன் போனாலெல்லாம் தீராது. அது எப்படி தீரும் அப்படின்னா, கைகண்ட யோகம் தடவத் தீரும் எம்பெருமான். இப்ப கோபியர்களுக்கு எம்பெருமான் எப்படி திருக்காட்சி கொடுத்தாத்தான் தீருமோ, அதே மாதிரி ஆண்டாளுக்கு கைப்பட்டாதான் தீரும். அப்ப அப்படி எம்பெருமான் அந்த கையினால ஸ்பரிசிச்சாதான் தீரும்னு எப்படி ஆண்டாள் சொன்னாலோ, அத போல இங்க கோபியர்கள் எங்க முன்னாடி வந்தாதான் ஆச்சுன்னு அப்படின்ட்டா பெருமாள். அப்ப அப்படி அவ கேட்கும் பொழுது இங்க சொல்றா, அந்த காளியன் போர்க்களமாக நிறுத்தம் அன்னைக்கு செய்தீரு, அதாவது அந்த காளியனோட மடுவில பாய்ந்து அந்த காளியன்ற பெரிய நாகத்தை பெரிய பாம்ப அடக்கி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து அது மேல ஒரு பெரிய நிருத்தியத்தையே நடத்தி அந்த காளியன்ட்டேந்து எல்லாரையும் ரட்சிச்சீர, இந்த காளியன் இருந்த சர்ப்பம் இருந்த அந்த கொலை அந்த கரை எப்படி இருந்ததுன்னா, யமுனையோட கரை மேல காளியன் இருக்கிற அந்த மேல ஏதாவது பறவை போச்சுன்னா அது மயங்கி விழுந்து செத்து போயிடும். அந்த அளவு விஷம், அதாவது டாக்ஸின் ரொம்ப அதிகமா இருந்த அந்த யமுனா நதி, அந்த யமுனா நதிய பரம பாவன ஜலமா ஆக்கி காளியனை வந்து அன்னைக்கு சமுத்திரத்துக்கு வந்து அவர்கள் நாக பத்திரிகள் கேட்டான்றதுனால அவனை உயிரோட விட்டீரே அப்படின்னு முதல் விஷயம் சொல்றான். அடுத்தது என்ன சொல்றா அப்படின்னா, முக்கியமாக அகாசுரன், அகாசுரன்றவன் ஒரு பாம்பு, பாம்பு முதல்ல ஒரு பாம்பு உபதிரவம், அதாவது எல்லா மக்களுக்கும் உபதிரவம் பண்ற மாதிரி தீர்த்தத்துல இருந்தது, அதாவது தீர்த்தம் தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது, அதாவது ஜலத்தை வச்சுதானே மக்கள் உயிர் வாழறா, ஆனால்தான் நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஜலத்தை இந்த மாதிரி பண்ண காளியன் அடிச்சார். அடுத்தது 5 வயசா இருக்கும் பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, அகாசுரன் ஒருத்தன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் யாரு அகாசுரன் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப சுலபமா சொல்லிடலாம், இந்த பூத்தனை பிரலம்பாசுரனோட தம்பி தான் இந்த அகாசுரன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, வாய பெருசா பொளந்துண்டு ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பு சரீரத்தை பெரிய குகை மாதிரி வச்சுக்கிறான். அப்ப இந்த பாலகர்கள்லாம் சொல்றா, இந்த குகை என்ன இவ்வளவு அழகா இருக்கு, இதை பார்த்தா பாம்பு போலயே இருக்கு, அதே போல இதனுடைய அந்த முகடுகள் எல்லாம் பார்த்தா பாம்பினுடைய பல்லு மாதிரியே இருக்கு, இது உடம்பு பார்த்தா பாம்பு சரீரம் மாதிரியே இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ள நுழையறா. என்ன சுவாமி ஆபத்து இருக்கும் போதே உள்ள நுழைவாளா அப்படின்னா, அச்சுதன் இருக்கு அவர்களுக்கு என்ன பயம், கிருஷ்ணர் இருக்கார் அவளுக்கு, அதனால எந்த பயமும் இல்ல, அழகா உள்ள நுழைஞ்சிடுறா எல்லாரும் கோபர்களோட. பெருமாள் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அகாசுரனுக்கு கோபம், தன்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் கிருஷ்ணர் வதச்சுட்டார்னு, இவர்கள் சகோதரர்களை அதாவது பலராமரையும் கிருஷ்ணரையும் வதச்சுடணும்னு அகாசுரன் நினைச்சான். அப்ப என்ன ஆறுது, உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி கிருஷ்ணரும் உள்ள நுழைய ஹா ஹான்னு பெரிய சவுண்ட் எல்லாம் கேட்கறது வானத்துல. அப்படி கேட்கும் பொழுது பெருமாள் திடீர்னு அதனுடைய வாய்க்குள்ள போனவர் பெரிதா வளர்றார். அவருக்கு என்ன சின்னதுல இருந்து பெருசா வளர்றது வந்து பெரிய காரியம் இல்ல, அதனால்தான் வாமனாவதாரத்தை சொல்லும் பொழுது ஆழ்வார் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார், பெரிய ஆழ்வார். எப்படி அப்படின்னா, வாமனாவதாரத்துல தேவள் பண்ண காரியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன், எங்க அப்பாவுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது அப்படின்ட்டான். அதாவது மகாபலியினோட பையன், என்ன ட்ரிக் இதெல்லாம், வந்தது சின்னதா கேட்டது 3 அடி, இதென்ன கடகடன் வளர்ந்து எல்லாத்தையும் அளக்கிறீர, என்னிது மாயம் என்னப்பன் அறிந்தில, இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த அகாசுரன் வந்து பெருமாள்கிட்ட விளையாடினான். பெருமாளுடனே திருவிக்கிரமனா வளர்ற மாதிரி கடகடன் வளர்ந்தார், பிராணவாயு எல்லாம் ஒடுங்கி அந்த அகாசுரனை கிழிச்சுண்டு இவர்களை எல்லாரையும் ரட்சிச்ச. அந்த மாதிரி எங்களை ரட்சிக்க கூடாதா அப்படின்னு கோபிகைகள் கேட்கறான். இப்ப கோபிகைகள் கேட்கறது ஒன்றும் நமக்கு வந்து ரொம்ப அதாவது அப்பீலிங்கா தானே இருக்கு, அவர்கள் ஒன்றும் தப்பா கேட்கலையே. அப்ப அன்னைக்கெல்லாம் ரட்சித்தீரே, ஒரு துன்பம் வரும்போது ரட்சிக்கிறீரே, அந்த மாதிரி ஒரு துன்பம் தானே இப்ப எங்களுக்கும் வந்திருக்கு, எங்களை ரட்சிக்க கூடாதா அப்படின்னா. முன்பு ஒரு காலத்துல என்ன நடந்தது, அந்த கோவர்தனோத்தாரணம்னு தேவள் பண்ண அந்த கோவர்தனோத்தாரணம் எல்லாராலையும் புகழப்பட்டது இல்லையா, அந்த கோவர்தன மலையை தூக்கி 7 நாள் வந்து தொடர்ந்து இந்திரன் வந்து வருணனால வருஷிக்கப்பட்ட அந்த மழை, அந்த மழையிலிருந்து அந்த மொத்த கோகுலத்தையே தேவள் காப்பாத்தினது இல்லையா, அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு கோவிந்தன்ற திருநாமத்தோட பட்டாபிஷேகம் நடந்தது. அதை சொல்லும் பொழுது சகல ஜகத நீலம் தரிசித்தோதார லீலம் கரதிருத சைலம் வேணுநாதைஹி ரசாலம் விரஜன குலபாலம் காமினி கெளிலோலம் கலித லலித மாலம் நௌமி கோபால பாலம் அப்படின்னு கிருஷ்ணகர்ணாமிர்தத்துல சொல்ற. எப்படிப்பட்ட அழகான லீலை அப்படின்னா, தேவளுடைய திருமேனி எப்படி இருக்கு, நீருண்ட மேகத்தை போல நன்னா கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான தேவளுடைய திருமேனி. அப்ப ஒரு பெரிய மலையை கரதிருத சைலம், கரதிருத்தம், அதாவது உம்முடைய திருக்கைகள்னால அது எவ்வளவு சின்ன கைகள், பிஞ்சு கைகள், அப்படி தளிர போல, அதாவது இப்பதான் இலை வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த தளிர் எவ்வளவு அழகா இருக்குமோ, தளிர போல இருக்கிற அந்த கையினால தேவள் திருத்த சைலம், பெரிய மலையே தூக்கினீரே, அது எவ்வளவு பெரிய காரியம்னு அப்படிப்பட்ட எம்பெருமான் நவமி கோபால பாலம், இப்படிப்பட்ட எம்பெருமான நான் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த கிருஷ்ணரை நோக்கி லீலாசுகரன்றவர் அந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்ற. அப்படி அன்னைக்கு பிரஜஜனங்கள் எல்லாரையும் பாத்தியே, இந்த பிரஜஜனங்கள், பிரஜஜனங்கள்னா இந்த பிருந்தாவனத்துல இருந்த ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்தீரே, அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவர்களுக்கு பாதுகாவலனான எம்பெருமான், அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து விருப்பமானவன், அதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது சாகசம் பண்ணாதான் எல்லாருக்கும் கிருஷ்ணரை பிடிக்குவாண்டா, காளியன் பொய்கையில பூந்து காளியன் அடக்கி அகாசுரன் அடக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது காப்பாத்தினா, ஏதாவது இந்த மாதிரி சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் காரியம் பண்ணாதான் பெருமாளை எல்லாருக்கும் பிடிக்குமானா, கிடையாது, பெருமாளை பார்த்தாலே அவர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப அழகா, ஆமா, கலிதா லலிதா மாலம், எப்படிப்பட்டவன்னா காமினி கேலி லோலம் அப்படின்றா, அவ்வளவு பார்த்த வாழ்க்கெல்லாம் ரமிக்கக்கூடிய அழகான திருமேனி, பெருமாளுடைய திருமேனி அப்படியே ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி, அப்படி எங்களுக்கு அழகான அந்த திருமேனி காட்சியை கொடுத்து எங்க கூட எல்லாம் நடுவுல நடனமாடிண்டே இருக்கும் பொழுதே தேவள் மறைஞ்சு போயிடுத்தே, இதை எங்களால தாங்கிக்க முடியுமா, நாங்க அன்னைக்கு கூட உன்னை சேவிச்சோமே, இன்னைக்கு அந்த சேவை எங்க கிட்டே இருந்து போனா எங்களால எப்படி தாங்கிக்க முடியும்னு அவ கேக்குறான். இதே மாதிரி ஒரு காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணிட்டு, பெருமாள் மாட்டு அங்கங்க குழல் உதிர்ந்தார், அவர் மாட்டு ஒரு பக்கம் வேடுவானம் பண்ண, இருக்கிற இடையர்கள்லாம் கொம்பு வாத்தியம் இத்தியாதி வாத்தியங்கள்லாம் இசைக்க, அவ மாட்டு ஒரு பார்ட்டி மாதிரி அவ மாட்டு உட்காந்து கொண்டாடிட்டு இருக்கா. இந்த மாடுகள்லாம் என்ன பண்ணிடுத்தோ, புல்லுக்காக அப்படியே போயிட்டே இருந்தது, போயிட்டே இருந்துருத்து, அது எங்க போச்சுன்னே தெரியலையா எல்லாருக்கும், அவ்வளவு மாடுகள் சுவாமி, ஒன்னா ரெண்டா 500,000 பசுக்கு மேல, அது பசு கணக்கே இல்லைன்னு சொல்லுவார் எங்க ஆச்சாரிய சொல்லும்போது சொல்லுவார், பசு கூட்டத்தை கூட கணக்கு பண்ண முடியாது, குரூப் குரூப்பா நிக்க வச்சா கூட கணக்கு பண்ண முடியாது, அதாவது கலர் வைஸ் நிக்க வச்சாலும், வயசு வைஸ் நிக்க வச்சாலும், எதுலயாவது ஒருத்தல குரூப் பண்ணி நிக்க வச்சாலாவது கறவைகள் பின்சென் காணம் சேர்ந்தோம் இல்ல, அந்த கறவைகளை எண்ண முடியுமானா, எண்ணவே முடியாது, அவ்வளவு பசுக்கள், அவ்வளவு பசுக்களும் எங்கேயோ போயிடுத்து, இவ மாட்டி இங்க உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, ஏன்னா கோபாலாள்னு சொல்லக்கூடிய இந்த பசுக்களை காக்கிறவாளுக்கு அது தனம், அதாவது பசுமாடுன்றது ஒரு பெரிய பணம் போல, அந்த நாள்ல வந்து இன்னைக்கு எப்படி நமக்கு வெல்த் கிரியேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கும், வெல்த் அப்படின்னு சொல்றோமோ, பணம்னு சொல்றோமோ, இன்னைக்கு பணம் காசு சொத்து சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறாளோ, அந்த மாதிரி அந்த காலத்துல மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம், அந்தனர் மாடுனா வேதம்னு அர்த்தம், அப்ப அந்தனர்களுக்கு எது செல்வம், வேதம், கோபாலர்களுக்கு எது செல்வம், மாடு, இந்த மாதிரி பசுக்கள், இந்த பசுக்கள்லாம் எங்கேயோ போயிடுத்தேன்னு எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறா, எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேடிண்டே போறா, கிருஷ்ணர் பார்த்தார் இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அவர் கடகடன்னு ஒரு பெரிய மரத்துல ஏறினார், ஏறி எல்லா பசுக்களையும் கூப்பிடுறார் பேர் சொல்லி, கூட்ட உடனே அதனாலதான் அந்த கிருஷ்ணர் சொன்னதுனாலதான் நமக்கு போல இருக்கு, அதாவது இந்த காலத்துல கூட பேர் வச்சு அழைப்பா பசுக்களை எல்லாம், தாயார் பேர் வைப்பா பசுக்களுக்கு எல்லாம், அது ரொம்ப வழக்கமா இருக்கும், அடியர் நிறைய கேட்டிருக்கேன் கனகவல்லி அப்படின்னு எல்லாம் பேர் வைப்பா, பாக்குறதுக்கே அப்படியே கனகம் போல இருக்கும் போல இருக்கு அந்த மாடு, அப்படியெல்லாம் பேர் அழகா வச்சு கூப்பிடுவா அந்த தாயார் பேரை வச்சு, அப்படி பெருமாள் எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லா மாடுகளையும் எல்லாம் ஓடி வருது, வரும்பொழுது என்ன ஆறுது அப்படின்னா, ஏதோ உரசி சட்டுன்னு தீ பத்திண்டு அந்த தீ காத்தோட வேகத்தினால பெருசா பரவறது, எல்லாரையும் அழிச்சுடும் போல இருக்கு அந்த தீயே, இது எப்படின்னா சம்சார தாவதகனம் சமயத்தேகம்ன்ற ரீதியில சம்சார தீ நம்மளெல்லாம் சுடுறது, நமக்கெல்லாம் பயமே இல்லை உட்காந்து நின்றுட்டே இருக்கும், ஆனா அவள்லாம் பயந்து வந்துட்டா பெருமாள் திருவடிக்கு, பெருமாள் திருவடியை வந்து சரணாகதி பண்றா எல்லாரும், எல்லாரும் சரணாகதி பண்ண உடனே பெருமாள் பார்த்த எல்லாரும் கண்ணை மூடுங்கோ அப்படின்னார், பெருமாள் அந்த தீய அப்படியே விழுங்கிட்ட, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டா, பெருமாளால முடியாது, ஒண்ணுமே கிடையாது, எல்லா அசகாய சூரன் அனபாய சாகசனம், பண்ணாத காரியம் ஒண்ணு கூட கிடையாது, அதனால பெருமாள் இதை எப்படி பண்ணார், என்ன பிரகாரம் பண்ணார் அப்படின்றதெல்லாம் இல்ல, பெருமாளுக்கு எல்லாமே ரொம்ப அசகாயமா பண்ணக்கூடிய காரியமா இருந்தது, அதனால அவன் என்ன கேக்குறா, இப்படி முதல்ல காளியன்டேந்து ரட்சித்தீர், அகாசுரன்டேந்து ரட்சித்தீர், அது போராதுன்னு மழை காத்து இதெல்லாம் வந்த பொழுது கோவர்தனோத்தாரணம் பண்ணி ரட்சித்தீர், அதே மாதிரி இந்த மாதிரி காட்டு தீ வந்த பொழுதும் அதுலேருந்து ரட்சித்தீர், இன்னும் பற்பல அசுரர்கள் வந்த பொழுதும் அவர்கள் கிட்ட இருந்தெல்லாம் ரட்சித்தீரே, அப்படி இருக்க எங்களை மட்டும் இப்படி பிரிந்து போனா இந்த மன்மதனோட வேதனையிலேருந்து, அதாவது உம்ம பிரிந்த இந்த வேதனையை எங்களால எப்படி தாழ முடியும் அப்படின்னு இது முதல்லயே சொன்னேன். அதாவது சிருங்காரத்துல ரெண்டு வகை இருக்கு. அது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, உங்களுக்கு அதெல்லாம் ஏறணும்ன்றதுனால திருப்பி திருப்பி சொன்னாதான். அதாவது விப்ரம்ப சிருங்காரம்னு சொல்லுவா, அதாவது பிரிவு ஆற்றாமை, அதாவது பிரிதல்னால வரக்கூடிய அந்த சொற்கள்லாம் இன்னும் கனமா இருக்கும். அந்த கனமான சொற்களை கொண்டு எம்பெருமான் பிரிந்ததை இவர்கள்லாம் சொல்லி, பறவையேறு பரம்புருடா, நீ என்னை கை கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதால்னு ஆழ்வார் சொல்றா போல, அப்படி கருடாருடனா தேவள் இருக்கும் பொழுது நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோமே, உம்மோட சேவை கிடைக்காம இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லி பெருமாள் திருவடியில விஜாபிச்சு அந்த துஷ்ட நிகிரகம் பண்ண தேவள் இப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த துஷ்டமான சமயத்தையும் வந்து போக்கி எங்களுக்கு நடுவுல தோன்றி எங்களை திருப்பி மகிழ்விக்கணும்னு அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறா. இன்னும் மேல மேல ஸ்லோகங்கள் இன்னும் பெருசாகவும் இன்னும் நிறைய அர்த்த கம்பீரமாகவும் இருக்க போகுது. அதெல்லாம் கிருஷ்ணர் ரொம்ப அழகா தோண பண்ணுவார்னு சொல்லிண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.